பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு சக்கரையில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும் தாய் மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பால மீனோட சேரும் மானோட பால மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரா மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டும் இரு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம் அடி மதுரா மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய கரஞ்சுதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வ மீனோட சேரும் மானோட பார்வ மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ரா